மூன்று நிமிட தியானம். 9 மார்ச் 2026 திங்கள். தலைப்பு: விழிப்புணர்வை நோக்கிய போர், தேசங்களின் எச்சரிக்கை மணி. மனப்பாட வசனம்: யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. மத்தேயு 24:6. இன்றைய தியானம்: இன்று நாம் உலக அடிவானத்தை பார்க்கும்போது, இஸ்ரேல், ஈரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் பதட்டங்கள் உலகமே அதிர்வது போல தோன்றுகிறது. பலருக்கு இந்த யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் அச்சத்தை மட்டுமே தருகின்றன. இருப்பினும் ஒரு விசுவாசிக்கு இந்த நிகழ்வுகள் விழிப்புணர்வை நோக்கிய ஒரு போர், வார் டுவர்ட்ஸ் அவேர்னஸ் ஆகும். இந்த உலகம் தற்காலிகமானது என்பதையும், இறைவார்த்தை இன்றும் ஜீவனுள்ளதாகவும் செயல்படக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதையும் நமக்கு நினைவூட்டும் ஒரு தெய்வீக எச்சரிக்கை இது. எசேக்கியல் மற்றும் சகரியா தீர்க்கதரிசிகளின் பழங்கால தீர்க்க தரிசனங்கள் இனி வெறும் சரித்திர பக்கங்கள் அல்ல. அவை இன்றைய தினசரி செய்திகளின் தலைப்பு செய்திகளாக மாறி வருகின்றன. தேசங்களின் இந்த அணிவகுப்பு ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, அது ஒரு தீர்க்க தரிசன சங்கமம். இது நம்மை ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து விடுபட்டு மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க அழைக்கும் அழைப்பாகும். போரின் பாரத்தால் பூமி அதிரும்போது, அது பெரும்பாலும் உலகப் பற்றிலிருந்து நம்மை விடுவித்து அசைக்க முடியாத இறைவனின் ராஜ்யத்தை நோக்கி நம்மை சுட்டிக்காட்டவே நடக்கிறது. விழிப்புணர்வு என்பது அரசியல் தந்திரங்களை தாண்டி ஆவிக்குரிய கடிகாரத்தை பார்ப்பதாகும். இரவு சென்று விட்டது, பகல் சமீபமாயிற்று என்பதை அங்கீகரிப்பதாகும். நாம் இராணுவ யுக்திகளில் நிபுணர்களாக இருக்க அழைக்கப்படவில்லை, மாறாக ஆவிக்குரிய ஆயத்த நிலையில் நிபுணர்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். போரின் சத்தங்கள் இறைவனின் மெல்லிய சத்தத்தை மூழ்கியடித்து மறைத்து விடாமல் அவருடைய முகத்தை தேடவும் அவருடைய சமாதானத்தை பகிரவும் நம்மை தூண்டட்டும். இன்றைய மேற்கோள்: தேசங்களின் கலக்கம் என்பது பரிசுத்தவான்களின் விழிப்புணர்வு ஆகும். உலகம் எப்படி முடிவடையப் போகிறது என்று நாம் பார்ப்பதில்லை, யார் வரப்போகிறார் என்று பார்க்கவே தேவனுடைய வார்த்தைகளையே நோக்குகிறோம். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: த சிக்னேச்சர் ஆஃப் காட், கிராண்ட் ஆர் ஜெஃப்ரி. பழங்கால வேதவசனங்களுக்கும் கால நிகழ்வுகளுக்கும் இடையிலான பாலமாக விளங்கும் நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் பற்றிய ஆய்வு. ஜபம்: தேசங்களை ஆளுகை செய்யும் கர்த்தாவே, எருசலேமின் சமாதானத்திற்காகவும் போரின் பிடியில் சிக்கியுள்ள உயிர்களுக்காகவும் உம்மிடம் வேண்டுகிறோம். யுத்த செய்திகளை கேட்டு நாங்கள் விழிப்புணர்வுக்கு பதில் அச்சமடையக்கூடும் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். எங்களின் ஆவிக்குரிய உணர்வுகளை கூர்மையாக்கும். உமது வார்த்தை முன்னறிவித்தபடியே தேசங்கள் யுத்தத்திற்காக அணிவகுப்பதை பார்க்கும்போது எங்கள் இதயங்கள் உமது ஆவியோடு ஒருமனப்படட்டும். எங்கள் பயத்தை ஜபமாகவும் குழப்பத்தை தெளிவாகவும் மாற்றும். சமாதான பிரபு மீண்டும் வரும் வரை எங்களை விழிப்புடனும் உம் பணிக்காக ஆயத்தமாகவும் இருக்க செய்யும். ஆமேன். உங்களுக்கான ஒரு வார்த்தை: தலைப்புச் செய்திகளைக் கண்டு பயந்து போய்விடாதீர்கள். உலகம் மாறுகிறது என்றால் இறைவார்த்தை உறுதியாக நிற்கிறது என்று அர்த்தம். இந்த உலகளாவிய பதட்டமான காலத்தை உங்கள் ஜப வாழ்க்கையை ஆழப்படுத்த பயன்படுத்துங்கள். பயத்தின் ஆவிக்கு எதிராக விழிப்புணர்வுதான் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு வெகு சமீபமாயிருக்கிறது. ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். ஃபோன் +91 924 31 83231.